నిత్యం యదీయ పాదార్జమను గచ్చతి మే మనః రాజగోపాల పర్యంతం వందే స్మత్పితరం గురుం కౌండిన్య వంశకలశోధది పూర్ణచంద్రం కృష్ణార్యసౌరితనయం రఘువీరభక్తం శ్రీరాజగోపగురువర్య కృపాత్తబోధం శ్రీవీరరాఘవగురుం శరణం ప్రపద్యే. శ్రీమాన్ వేంకటనాథార్యః కవితార్కిక కేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది. యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాః యమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాసధ్వాంత విధ్వంసనోదయః ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కరః. అభయప్రదాన సారత్వనుడైన మంగళ శ్లోకం ఇది స్వామి దేశీయన్ సాహిత్యదే. మంగళ శ్లోకంలో సాధారణమా నమస్కారం చెల్లువా లేన్నా ఆశీర్వాదాత్మకమైన మంగళ మార్గం లేదా వస్తు నిర్దేశాత్మక మంగళం అప్படின்னு சொல்லுவா. அதாவது ஒரு வஸ்துவே உயர்ந்த வஸ்துவா இருந்தா அந்த வஸ்துவே நிர்தேசம் பண்றது அதுதான் இங்க இந்த மங்கள ஸ்லோகத்துல. ராமபிரான் ஜெயிக்கிறார் ஜெயதீன்னு, ஜெயதீன்னு எப்படி பார்த்தோம்னா நேர்ல பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. ஜெயதி ராமபிரான் ஜெயிக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா ராமபிரானை நேர்ல சேவித்து தேசியன் அப்படி சந்தோஷமா இருக்காரா. திருஷ்டையேவகி நஷோகம் அபநேஷ்யதி ராகவா அப்படின்னு பரதாழ்வான் சித்திரகூடத்துக்கு போறதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்க சொல்ற வார்த்தை இது. அவன் கண்ணால பார்த்தா போறோம் நம்முடைய துக்கம் எல்லாம் போயிடும்னு. அந்த மாதிரி அந்த ராகவனை கண்ணால பார்த்த உடனே சாட்சாத் பண்ணிச்சிருக்க சுவாமி தேசிகன் பெருமை ராகவனை கண்ணால சேவிச்சிருக்க. அப்படி சேவிச்ச உடனே இந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்த்த உடனேயே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அது மாத்திரமில்ல, எந்த ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தை ஸ்ரீவைகுண்டத்துல சதாபஷ்யந்தி சூரியஹான்னு அவள்லாம் பார்க்கிறாளோ, நித்திய சூரியகள்லாம் சேவிச்சுட்டு இருக்காளோ, அந்த திவ்யமங்கல விக்கிரகமானது இங்க பூலோகத்துல நமக்கு கணக்கு இலக்கணம் இல்லை. நம்முடைய சாதாரண ஊனக்கண்களுக்கு தெரியறது அப்படின்னு எந்த திவ்யமங்கல விக்கிரகத்தை நாம பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கச்ச அந்த பெருமாளே முன்னாடி வந்து சேவை சாதிச்சானா எப்படி இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் சேவை சாதிக்கிறான தேசிகன் முன்னாடி. அதனாலதான் எடுத்த உடனே ஜெயதீன்ற ஜெயதி யாரு ஆசிரித சந்திராசத்வாந்த வித்வம்சனோதய. ஆசிரிதர்களுடைய பயத்தை எல்லாம் போக்குபவன், பயமாகிற இருட்டை போக்குவதற்கு உள்ள உதயம் இவன். எப்படி உதயமாச்சுனா சூரிய உதயமாச்சுனா இருட்டு தானாவே ஓடி போடுமோ அந்த மாதிரி இவன் இங்க லோகத்துல ஆவிர்வாவம் பண்ண உடனேயே தேவர்களுக்கு பயம் எல்லாம் போயிடுது. அவன் எப்படி இருக்கான்னா சீதையா தேவியா பிரபாவான். சீதை வந்து சுந்தரகாண்டத்துல சொல்றச்ச அசோக லாவனுடைய அந்தப்புறத்துல அசோகவனிக்கையில இருக்கிற சமயத்துல சந்திரனை வந்து மேகம் மறைச்ச மாதிரி இருந்துதான் சீதைக்கு. சீதையின் முகத்தை பார்க்கிற போது பிரபாம் நட்சத்திர ராஜஸ்ய காலமேகை ரிவாவிருத்தாம், நட்சத்திரராஜனான சந்திரன் அவனுடைய பிரபவை அவனுடைய பிரபையை கருப்பா இருக்கிற மேகங்கள் மறைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி முகத்தை சந்தோஷம் இல்லாம இருந்தாராம் பிராட்டி. ஆனா மறுபடியும் பெருமாளை சேர்ந்த பிறகு அப்ரவீத் மைத்திரியும் சீதாம் ராம சசி நிபானனாம் அப்படின்ற ராமன் சீதையோட சொன்னாராம் பேசிட்டு இருக்கு. எப்படின்னா சசி நிபானனாம், சந்திரனை போல காந்தி உள்ளவள். தருணாதித்ய சங்காஷாம் தப்த காஞ்சன பூஷணாம் அங்கே நாதாய வைதேகி லஜ்ஜமானாம் யசஸ்வினீம். பெருமாள் சீதை பிராட்டிய அக்னி பரீட்சை முடிஞ்ச அப்புறம் எப்படின்னா தருணாதித்ய சங்காதம், ஆதித்ய நிலம் சூரியனை போல அப்படி பல பல பலன் இருக்கலாம் அப்படின்னு. அதனாலதான் அந்த தேவி சீதையினால இவன் பிரபைய போல இருக்க பிரபய உள்ளவனா இருக்கான். பிரபாவான் சீதையா தேவியா அப்படின்னு. அவன் யாருன்னா பரமவியோம பாஸ்கரன். இங்க இருக்கிற சூரியன் இந்த லோகத்துக்கு தான் சூரியன். ஆனா அந்த பெருமாள் பரமவியோபியோமன் சொல்லப்படுற ஸ்ரீவைகுண்டத்துக்கும் சூரியன். ஏன்னா சசிய பாசா சர்வமிதம் விபாதி, சசிய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்னு அவனுடைய காந்தியினாலதான் எல்லாமே பிரகாசிக்கிறது. அப்படி அந்த ராமபிரான மங்களாசாசனம் பண்ணி இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே பெருமாளுடைய குணங்கள் எல்லாத்தையும் சாதிக்கிறார். ஆசித விரோதிகளுக்கு விரோதிகளை நிரசனம் பண்ணக்கூடியதான இவன் அந்த சௌரியாதி குணங்களும், ஆசிதால் இருக்கிற வாத்சல்யத்துவம், சுவாமித்துவம், சௌசீல்யத்துவம், சௌலபியத்துவம், பரம காருணிகத்துவம், இந்த மாதிரி குணங்கள்லாம் இந்த ஸ்லோகத்திலேருந்து இந்த ஸ்லோகத்திலே காண்பிக்கப்படுறது. அது மாத்திரம் இல்ல, பிரபாவான் சீதையா தேவியா, சீதை என்கிற தேவியோட சேர்ந்த ஸ்ரீ ராமபிரான் பிரபையோட சேர்ந்திருக்கிற சூரியன் போல. எப்படி சூரியனையும் அதனுடைய பிரபையையும் அதனுடைய பிரகாசத்தையும் பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி இவா ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கிறவா. அதனால என்னன்னா இங்க சொல்ல போற அபயப்பிரதான சாரத்துல நமக்கு தேவதை எது அப்படின்னா ஒரு மிதுனமே உத்தேசியன்னு சொன்னது மாதிரி லக்ஷ்மி விசிஷ்டனான ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்றத இந்த ஸ்லோகத்திலிருந்து காண்பிக்கிறார். இப்படி அபயப்பிரதான சாரத்துல எது வஸ்து எதை பத்தி பேச போறோம்னா அந்த பிரபையோடு சேர்ந்திருக்கிற சூரியனான சீதையோடு சேர்ந்திருக்கின்ற இந்த ராமனுடைய மோக்ஷப்பிரதத்துவம், ராமனுடைய அபயப்பிரதத்துவம், ராமன் நமக்கு எப்படி அபயத்தை போக்கடிப்பான் அப்படின்றதுதான் இங்க இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்ல போற விஷயத்தையும் இந்த ஸ்லோகத்திலேயே சூச்சனம் பண்றாங்க. அதனால இந்த ஸ்லோகத்துக்கு என்ன ஆச்சுன்னா வஸ்து நிர்தேசாத்மகமான மங்களம் இது, வஸ்துவை சொல்லக்கூடியதான மங்களம். அது மாத்திரம் இல்ல, இந்த கிரந்தத்துல சாதிக்க போற விஷயத்துல முக்கியபூதமான விஷயம் எதுன்றதையும் இந்த ஸ்லோகத்திலேயே சொல்லி ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த பிரபத்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையோ, பிரபத்தியை பத்தி பேசணும் இல்லையோ, இந்த பிரபத்தி எத்தனை தரம் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்காக இந்த பிரபத்தி விஷயகமான ஒரு ஸ்லோகத்தை சாதிக்கிறார். அடுத்த உத்தர ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம். பிராய பிரபதனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரயன்னே ஹஸ்தஸ்ரீரங்க பர்த்துர் மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா. பிரபத்தி சுவாமி தேசிகனுக்கு ஒரு ஒரு பழக்கம் உண்டு. எந்த கிரந்தத்தை எந்த ஊர்ல சாதிக்கிறாரோ அந்த ஊர் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி அந்த மங்கள ஸ்லோகத்தில் அது இருக்கும். இது ராமன் விஷயமான விஷயமானபடினால முதல்ல ராமனுக்கு மங்களம் சொன்னார். இந்த அபயப்பிரதான சாரம் என்ற இந்த கிரந்தம் ஸ்ரீரங்கத்தில் சுவாமி எழுந்திருக்கிற போது அருளப்பட்டது. அதனால ரங்கநாதனுக்கு ஒரு மங்களாசாசனம். அந்த ரங்கநாதன் விஷயமான சொல்ற ரங்கநாதன் எப்படி பெருமாள் கை வச்சிருக்கன்னா, அவருடைய வலது திருக்கை நம்பெருமாளுடைய வலது திருக்கை நாலு விரலும் மேல நோக்கி உள்ளங்கை பக்தர்களை நோக்கி இருக்கு. இந்த முத்திரைக்கு அபய முத்திரைன்னு சொல்லுவா. லோகத்துல இந்த முத்திரை தான் போரும்னு சொல்றதுக்கும் இல்ல, வேண்டாம்னு தடுக்கிறது போரும் சொல்றதுக்கெல்லாம் உள்ள முத்திரை இதுதான், கையால காமிச்சு போரும் அப்படின்னு. இந்த பிரபத்தியை பண்ணணும்னு சொல்றதுக்கு, இந்த பிரபத்தின்றது எப்படின்னா பிரபத்திஷ துவேதான்னு, சத்வாரக பிரபத்தி அத்வாரக பிரபத்தி. சத்வாரக பிரபத்தினா பக்தி யோகத்தை தான் சொல்றது, உபாசனம். அத்வாரக பிரபத்தி அப்படின்றது நாம் பண்ற பிரபத்தி. இந்த பக்தி யோகம் எப்படி பண்ணணும்னா, நம்ம சரீரம் விடுமளவும் பண்ணிட்டே இருக்கணும். ஆரம்பிச்சு இந்த தேகம் முடியற வரைக்கும் பண்ணிட்டு இருக்கணும். அந்த பிரபத்தியை பண்றது கஷ்டம். பக்தியாதவு அந்த பிரபத்தி நாம பண்றது இல்லை. ஏன்னா பக்தியாதவு சக்தியபாவா, பக்தியில பண்றதுக்கு நமக்கு உபாசனம் பண்றதுக்கு நமக்கு சக்தி இல்லை. சக்தி இல்லாத அப்படின்னால உபாசனம் பண்ண முடியாது. ஏன்னா பகவானையே நினைச்சுட்டு இருக்கணும், நமக்கு முடியுமா? உண்ணுஞ்சோறு பழுகுநீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு எல்லாத்துலயும் பரவாயில்ல. எல்லா காலத்திலயும் கண்ணன் கண்ணன் எல்லாத்துலயும் பகவானே இருக்கான், எல்லாம் பகவானுக்காகவே பண்றோம் அப்படின்னு பகவானையே நினைச்சிட்டு இருக்கிறதுன்றது, அப்படி பக்தி யோகம் பண்றதுன்றது, அதுவும் இந்த தேகாவதானம் வரைக்கும் அப்படியே பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான காரியம். அந்த பக்தியோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு ஞானம் வேணும், அந்த ஞானமும் இல்லை. அந்த பக்தியோகம் பண்ணக்கூடியதான ஒரு ஜென்மம் நமக்கு வேண்டும். திரைவர்ணிகால பிறந்தாதான் பக்தியோகம் பண்ண முடியும். அது இல்லாதவா என்ன பண்ணுவார்? அதனால இந்த பக்தியோகன்றது வந்து ரொம்ப கஷ்டம். அதை பண்றது மாதிரி இந்த பிரபத்தியை எப்ப பார்த்தாலும் பண்ணணுமா அப்படின்னா, அந்த ஒரு சம்சயத்தை போக்கடிக்கிறது தான் இந்த ஸ்லோகம். பிரபத்தி ஒரே ஒரு தரம் பண்ணா போறோம். மோட்சத்துக்கான பிரபத்தி ஒரு தரம், அதாவது ஒரு பலனை உத்தேசித்து ஒரு தரம் பிரபத்தி. நாமெல்லாம் ஏகாந்திகள், பரமை காந்திகள். அதாவது ஏகாந்தி அப்படின்னா பெருமாளிடத்துல பெருமாளை மாத்திரம் சேவிக்கிறவா, பரமை காந்திகள்னா அவனிடத்துலயும் மோட்சத்தை மாத்திரம் கேட்கிறவா. மோட்சத்தை தான் கேட்கணும் அப்படின்னு. ஏன்னா பாக்கி மோட்சத்தான் கேட்டவானா, பாக்கி காலம் இங்க இருக்கிற காலம்லாம் அவன் பொறுப்பு, அவன் பாக்கி காப்பாற்றிப்பான். நம்மள நம்மளை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது அவன் பொறுப்பு. அப்படி அவன்கிட்ட மோட்சத்தை கேட்கறச்ச அதுக்காக ஒரு தரம் கேட்டா போறோம், இன்னொரு தரம் கேட்கப்படாது. ரெண்டாவது தரம் கேட்டவனா அந்த பிரபத்தி பலிக்காம போயிடும். பிரம்மாஸ்திர நியாயத்தினால பிரம்மாஸ்திரமானது அதை பிரயோகிச்சான்னா, இன்னொரு தரம் அதுக்கு மேல வேற ஏதாவது கயிறை கொண்டு கட்டினான்னா அந்த பிரம்மாஸ்திரம் விட்டு போடும். அப்படிதான் சுந்தரகாண்டத்துல யுத்தத்துல காண்பிக்கிறார். ஹனுமானுக்கு இந்திரஜித்தோட இந்த யுத்தம், இந்திரஜித்துக்கு இந்த அனுமான ஜெயிக்க முடியாது தெரியுண்டு, பிரம்மாஸ்திரத்தினால அவங்க அனுமான கட்டி போட்டுற. ஹனுமான அந்த பிரம்மாஸ்திரத்தை கட்டுப்பட்டு ஏற்கனவே பிரம்மாவுடைய வரம் வேற இருக்கு நமக்கு, இந்த பிரம்மாஸ்திரம்ல ஒண்ணும் பண்ணாதுன்னு தெரியும் அவருக்கு. ஒரு முகூர்த்த காலம் தான் உனக்கு பிரம்மாஸ்திரத்துக்கு உனக்கு கட்டுப்பட்டு இருப்பான்னு ஏற்கனவே வரம் கொடுத்துருக்கார். அதை வச்சுட்டு இப்ப சாமப்பான் இருக்க ஹனுமார், பாக்கி இருக்கிற ராட்சசாதான் தெரியாம கயர்லாம் போட்டு கட்டினா அஸ்திரம் விட்டு போச்சு. அந்த மாதிரிதான் இந்த பிரபத்தியும், ஒரு காரியத்துக்காக ஒரு தினம் பிரபத்தி பண்ணியாச்சுன்னா, இந்த மோட்சத்துக்காக பெருமாள்கிட்ட ஒரு தினம் பிரார்த்திச்சாச்சுன்னா, இந்த ஒரு தினம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பண்ண வேண்டிய அவசியமும் பண்ணவும் கூடாது. ஏன்னா பெருமாள் என்ன சொல்றான், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாசதே அபயம் சர்வபூதேப்யோ ததாமி ஏதத் விரதம் மம. சகிருதேவ பிரபன்னாய, ஒரே ஒரு தரம் சரணாகதி பண்ணா போறோம் அப்படிதான் அவன் சொல்றான். அதனால அந்த மாதிரி பிரபத்தி பண்ணிண்டவாளுக்கு இதுக்கு மேல இன்னொரு தரம் இதுக்காக இந்த விஷயத்துக்காக நீ இன்னொரு தரம் ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தடுக்கிற மாதிரி இருக்கான் பெருமாளுடைய கை, அந்த அபயமுத்திரை. அது அபயமுத்திரை, பெருமாள் நம்மளுக்கு அபயத்தை கொடுக்கிறார். நான் பாத்துக்கிறேன் மா சுசகா அப்படின்னு பெருமாள் சாய்க்கிறேன், கஷ்டம் கவலைப்படாதேன்னு. அந்த அபயமுத்திரை நிவாரண முத்திரா மாதிரி தடுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னொரு தடவை நீ பிரபத்தி பண்ண வேண்டாம் அப்படின்னு தோன்றதா அப்படின்னு உத்ரேக்ஷா. அது உத்ரேக்ஷான்னு எங்க தெரியறதுன்னா, பிராயகா அப்படின்னு ஒரு பதம் இருக்குல்லையோ, பிராயகா பெரும்பாலும் அர்த்தம் இல்லை, இந்த இடத்துல நூனம் நிச்சயம் உத்ரேக்ஷா சூச்சகமான அத்தியாயம் இது. அதனால நீ வந்து இன்னொரு தடவை பிரபத்தி பண்ண வேண்டாம்னு பெருமாள் தடுக்கிற மாதிரி இருக்கான் அந்த அபயமுத்திரை. ஏன்னா ஒரே ஒரு தடவை நீ என்னிடத்தில் சரணம் அடைந்து விட்டானால் அதுக்கப்புறம் அதனாலேயே உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுப்பேன், உன்னுடைய அபிலாஷங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி வைப்பேன். அப்ப நீ இன்னொரு தரம் பண்ணியானா இப்ப என்ன ஆறுதுன்னா, இவனுக்கு கொடுக்கறதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு முதல் பிரபத்திக்கே எல்லாத்தையும் கொடுத்துருவானே, இப்ப ரெண்டாவது பிரபத்தி பண்றதுக்கு அவனுக்கு கொடுக்கறது அவன்கிட்ட என்ன இருக்கு? அவனால அவனுடைய ஔதாரியத்துக்கு போயிடுவான். அது மாத்திரமில்ல, ரெண்டாவது பிரபத்தி பண்ணிட்டான்னா அந்த பிரபத்தி ஒன்னும் கொடுக்காம கொடுக்க இல்லாதபடியினால பகவான் கடனாளியா போடுவானோ. அதனால என்னுடைய இந்த ஔதாரியம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் பகவானுடைய அபிப்பிராயத்தை அறிந்து நடக்கக்கூடியவன் அப்படின்னு ஆனுகூல்ய சங்கல்பன்னு சொல்லிட்டு இருக்கேயோ, அதனால அந்த ஆனுகூல்ய சங்கல்பம் நீ ரெண்டாம் தினம் பண்ணியான்னா பகவானுடைய அபிப்பிராயத்தை அறியாம பண்ற மாதிரி ஆயிடும். அந்த உன்னுடைய அந்த அபா அந்த ஆனுகூல்ய சங்கல்பத்தினையே வேற விதமாக காண்பிப்பதும், அதான் ஆனுகூல்ய சங்கல்பத்தை விட்டு போயிருச்சிங்க. பகவானுக்கு அனுகூலமா நடக்கல, அவன் தான் ஒரு தினம் பண்ணா போறான்னு ரெண்டாம் தினம் பண்ணியானா அவனுடைய வார்த்தையில விசுவாசம் இல்லாம போயிடுறதுன்னு அர்த்தம். பிரபத்திக்கு ஒரு தினம் பண்ணாலே அது பிரபத்தி பிரபாவம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது, ரெண்டாம் தினம் பண்ணா அந்த பிரபத்தியோட பிரபாவத்தை குறைக்கிற மாதிரி இருக்கு. அதனால நீ இன்னொரு தினம் பண்ணாத, ஒரு தினமே போறும் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிற மாதிரி இருக்கா அந்த அபயமுத்திரை. இது ஸ்ரீரங்கநாதன் விஷயத்துல சுவாமி தேசிகன் சாதித்த ஸ்லோகம். பிராய பிரபதனே பும்சாம் பௌனப்புண்ணியம் நிவாரயன். பிரபதனத்தில் பிரபத்தி விஷயத்தில் மனுஷர்களுடைய பௌனப்புண்ணியம், அழகான வார்த்தை, இதுக்கு சரியான இங்கிலீஷ் வார்த்தைன்னா ஃப்ரீக்வன்சி, மறுபடியும் மறுபடியும் பண்றது, அதை நிவாரயன்னு அதை தடுத்து கொண்டு இருக்கிறது இந்த ஸ்ரீரங்க பர்த்துகு அஸ்தகா. ஸ்ரீரங்க பர்த்தாவான ரங்கநாதனுடைய இந்த கை இருக்க வலது திருக்கை, அது எப்படி இருக்குன்னா அபயமுத்ரிதமா இருக்க இந்த திருக்கை அது நம்மளை காப்பாற்றட்டும். ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்துர் மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா. இந்த ஸ்லோகத்தையும் இதே ஸ்லோகம் நியாயசத்திலகத்திலேயும் இருக்கு. சுவாமி தேசிகின்ற நியாயசத்திலகத்திலே உள்ள ஸ்லோகம் இது. இந்த இடத்துலயும் சுவாமி எடுத்திருக்க இந்த ஸ்லோகத்தை. வசுதா இந்த ஸ்லோகம் வந்து திருநெடுந்தாண்டகத்தினுடைய மைவண்ணனரும் குஞ்சி குழல் பின்தாழ அப்படிங்கிற ஒரு பாசுரம், 21வது பாசுரம். அந்த பாசுரத்துல பட்டர் படியில பட்டருடைய வியாக்கியானத்தில் இந்த ஸ்லோகம் எடுக்கப்பட்டிருக்குன்னு. பட்டருடைய மற்றன்றவர் தேசியனுக்கு முற்பட்டவர். இந்த ஸ்லோகம் எப்படி அங்க வந்தது, பின்னாடி வந்தவா யாரும் சேர்த்திருக்கணும். இது தேசியனுடைய ஸ்லோகம் அப்படின்றதா பெரியவாளுடைய நிர்ணயம். ஆனா பெரியவா வியாக்கியானங்கள்ல காண்பிக்கச்ச இந்த ஸ்லோகம் பட்டரபடியிலையும் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றா. அது எப்படி வந்தது அப்படின்னா, ஒன்னு சேர்ந்திருக்கும் அவளுக்கு தைரியம், அந்த அளவுக்கு யாராவது உத்ரேக்ஷா வந்து கஷிப்தம் பிரக்ஷிப்தம்னு சொல்றதுக்கு அவ்வளவு தைரியமும் இல்ல, அதனால அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்லியே விட்டுட்டான். அது எப்படி வந்ததுன்றது கூட அவ ஆராயப்பூல. ஏன்னா ஸ்லோகம் சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம்ன்றது சம்பிரதாயத்துல வந்தது, அதனால இந்த ஸ்லோகம் அங்க இருக்குன்றது மாத்திரம் வியாக்கியானத்துல காமிச்சுட்டு விட்டுட்டான். ஹஸ்த ஸ்ரீரங்க பர்த்துர் மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா. இந்த ஸ்லோகத்தினால இந்த இடத்துக்கு இந்த அபயப்பிரதான சாரத்துல இந்த ஸ்லோகம் எதுக்கு அப்படின்னா, முதல் ஸ்லோகத்துல சித்தோபாயனான பெருமாளை சாய்ச்சு, ரெண்டாவது ஸ்லோகத்துல சாத்தியோபாயம் அது ஒரு தினம் அனுஷ்டித்தா போருமானது அப்படின்றத பெருமாளே சாய்ச்சிருக்கான்றத காமிச்சு. அதனால இந்த பாசுர இந்த கிரந்தத்துல அபயப்பிரதான சாரன்ற கிரந்தத்துல இருக்கிற விஷயம் என்னன்றது இங்கேயும் விஷய நிர்தேசம் இந்த இந்த ஸ்லோகத்தையும் பண்ணப்பட்டது. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஸ்லோகம் தேசிகன் சாய்க்கிற, நமஸ்தஸ்மை கஸ்மை ஜன பவது நிஷ்கஞ்சன ஜன ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா சமதிக சமிந்தான யசசே சுராதீசஸ்வைரக்ஷண குபித சாபாயுதவது த்ருஷத்தா துர்ஜாத பிரசமன பதாம்போஜரஜசே. மறுபடியும் ஒரு நமஸ்காராத்மமான மங்களம். இந்த முதல் ஸ்லோகத்துல வஸ்து நிர்தேசாத்மகமான மங்களம், ரெண்டாவது ஸ்லோகத்துல அவ்யாத் அபயமுத்ரிதான்னு ஆசீர்வாதாத்மகமான மங்களம், இந்த இடத்துல நமஸ்காராத்மகமான மங்களம். மூணு மங்களம் சாதிச்சிருக்காரு. மங்களம் மூணு விதம், மூணு விதத்துல மங்களம் இந்த கிரந்தத்தில் இருக்கு. ஏன்னா எதுக்கு இவ்வளவு மங்களம், சொல்ல போற விஷயம் பெரிய விஷயம், பிரபத்தியினுடைய பிரபாவத்தை சொல்ல போறது, அதனால இவ்வளவு மங்களம் சொல்லி சாய்க்கிறேன்னு தோன்றது. மறுபடியும் ராமன் விஷயமா ஒரு மங்களம் சொல்ற, நமஹா நமஹா தஸ்மை பவது, அவனுக்கு நமஸ்காரம் இருக்கட்டும். யாருக்கு? கஸ்மைச்சன, யாரோ ஒருத்தனுக்கு. யாரோ ஒருத்தன் யாரு? ஏன்னா அவன் யாருன்னு அவனுடைய பிரபாவத்தை சொல்லி மாளாது. யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராஆப்ய மனசா சஹ அப்படின்னு ஸ்ருதியே சொல்றீங்க. எவருடைய பிரபாவத்தை சொல்லுவதற்கு முடியாம அவனுடைய வேதமே பின்வாங்குகிறதோ அப்படிப்பட்டவன். சுவாமி தேசிகன் பாதுகா சகசத்துல சாதிக்கச்ச பெருமாளுடைய பாதுகையிட பிரபாவம் இருக்க அதை சொல்லவே முடியாதுன்னு ஆரம்பிக்கிற. ஏன்னா அந்த பாதுகையிட பிரபாவத்தை சொல்லுவதற்கு இந்த சகல ஆகாசம் முழுக்க ஒரு பத்திரமாயி அந்த பத்திரத்தில் எழுதுவதற்காக உள்ள மஷி இங்கு அது இந்த ஏழு கடலும் ஆகி இவனுடைய பிரபாவத்தை சொல்லுவதற்கு ஆயிரம் வாய் உடையவனான அனந்தசேஷன் சிரமிச்சானால் இந்த பாதுகையிட பிரபாவத்தை எழுதுவதற்கு ஒருவேளை முடியுமா இருக்கலாம் அப்படின்னு. சப்தார்ணவே எதி சமேத்தியம் அசீபவித்ரே பக்தா சகசிரவதனஹா ஸ்வயம் உத்யதஸ்சே லிக்கேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவா நிசேஷம் அம்பரதலம் எதி பத்திரிகா சியா. இந்த லோக ஆகாசம் முழுவதும் எதி பத்திரிகையா இருந்து சப்தார்ணவே எதி சமேத்தியம் அசீபவித்ரி இந்த ஏழு கடல்களும் சேர்ந்து இங்கா இருந்துதானா எழுதுவதற்கு மஷியா இருந்துதானா அத அவனுடைய பிரபாவத்தை சொல்லுவதற்கு சகசிரவதனான ஆயுர் ஆதிசேஷன் முற்பட்டானால் சொல்லுவதற்கு அவனாலேயும் முடியாது. அவன் ஒருவேளை ஒரு முயற்சி பண்ணானால் அப்போ லிக்ஷேத ரங்கபதி பாதுகையோ பிரபாவக இந்த ரங்கநாதனுடைய பாதுகையுடைய பிரபாவத்தை ஒருவேளை எழுதலாமா இருக்கலாம் அப்படின்னு. அந்த பாதுகையுடைய பிரபாவமே எப்படி இருக்குன்னா அவனுடைய முழு பிரபாவம் எப்படிப்பட்டது. அதனால இப்படிப்பட்ட பிரபாவத்தை சொல்லக்கூடிய விஷயத்து முக்கியமான விஷயமான அப்படின்னால மூணு ரீதியிலேயும் மங்களம் சாதிச்சிருக்கான்னு தோன்றது. அதனாலதான் கஸ்மைச்சன யாரோ ஒருத்தன் அவனுடைய பிரபாவத்தை சொல்லி முடியாது. ஏன்னா அவனுடைய பிரபாவம் ரெண்டு இடத்துல இருக்கு. நிஷ்கிஞ்சன ஜன ஸ்வயம் நிஷ்கிஞ்சன ஜன ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா சமதிக சமிந்தான யசசே. யசஸை உள்ளவன் எப்படிப்பட்ட யசஸ்? சமதிக சமிந்தான யசஸ், எல்லாத்தை காட்டிலும் அதிகமான ஒரு யசஸ். எதை காட்டிலும் யசஸ்? ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா சமதிக்கமான யசஸ். நான் காப்பாத்துறேன்னு அவனே சொன்னானே பின்னாடி சோகத்தின் தமிழ் இதே சொல்ல போற ஒரு காலே சனாக அடைகின்றார் சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாசதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு. இவன் தானா ஒரு நம்மளை ரட்சிப்பதற்கு அவனே ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கானே ரக்ஷா தீக்ஷா ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா. யார் விஷயத்துல? அகிஞ்சனானுடைய விஷயத்துல ஆகிஞ்சன்யம் கைமுதல் இல்லாயமை. இனிமே என்னை காப்பாத்திக்க என்னால முடியாது, எனக்கு என்னை காப்பாத்திக்க தெரியாது, நான் அதுக்கு சக்தனல்லன், என்ன நீதான் காப்பாத்தணும். இந்த பிரபத்திக்கு ஆகிஞ்சன்யம் ரொம்ப முக்கியம். நாமளே நம்மளை காப்பாத்திக்க முடியும். பெருமாளே நீ இந்த காரியத்தை பண்ணு, நானும் ட்ரை பண்ற அப்படின்னா நீ ஏன் பண்ணிட்டு வா அப்படின்னு பெருமாள் விட்டுருவான். என்னால முடியாதுப்பா, நான் என்ன பண்ணுன்றதை நீயே சொல்லு அப்படின்னும் பிரார்த்திச்சு அவன் எப்படி நமக்கு புத்தி கொடுக்கிறானோ அவன் கொடுக்கற புத்தியை வச்சு நாம பண்ணமானா பெருமாள் நடத்தி கொடுப்பான். என்ன பண்ணணுன்றத நடத்தி கொடுப்பான், நமக்கு எப்படி பண்ணணுன்றத புத்தி கொடுப்பான். அதனால அகிஞ்சன் விஷயத்துல அகிஞ்சனோ அனன்யகதி சரண்ய தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு வேற இடத்துலயும் சுவாமி சாய்க்கிறார். அகிஞ்சனன் ஆகிஞ்சன்யம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நிஷ்கிஞ்சன ஜனன் ஆகிஞ்ச ஒரு வழியே கைமுதல் இல்லாததான வேற வழியே இல்லாததான ஒரு மனுஷியன் அவனை ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா அவனை நானே காப்பாற்றுவேன், என்னால ஒண்ணும் முடியாதுன்னு வந்து சரணாகதி விழுந்துட்டான்னா அவனை நானே சரணாகதின்னு வந்து விழுந்தவனை நானே காப்பாற்றுவேன் அப்படின்னு ஒரு தீட்சை பண்ணிட்டு இருக்கானே பெருமாள் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கானே. அவனுடைய சங்கல்பத்தை காட்டிலும் அவனுடைய யசஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த தீக்ஷா சமதிக சமிந்தான யசஸே அதை காட்டிலும் அதிகமான கீர்த்தியை உடையவன். அந்த கீர்த்தியை பேச முடியுமோ? இவன் கீர்த்தியை பேசி மாளுமோ? இஷுக்ஷயான் நிவர்த்தந்தே நத யுத்த பிபிட்சயா மதிக்ஷயான் நிவர்த்தந்தே நச கோவிந்த குணக்ஷயாத். யுத்தத்துல விளையாடி வரவா கையில அம்பு தீர்ந்து போச்சுன்னு வெளில வருவாளாம், ஆனா பயத்தினால இல்ல. அதுபோல கோவிந்தனுடைய குணத்துக்கு க்ஷயம் இல்ல, அது குறைஞ்சு போச்சுன்னு இல்ல, அதுக்கு மேல சொல்றதுக்கு நமக்கு புத்தி இல்ல. அதனால நாம விளை பெருமாளுடைய பெருமையை இவ்வளவுதான் நாம சொல்லிட்டு இருக்கோம். அந்த பெருமாளுடைய கீர்த்தியையும் அவனுடைய பெருமையையும் சொல்லி மாளுமோ. அதனால் அப்படிப்பட்ட எசஸை உடையவன், அந்த எசஸை உடையவனாய யாரோ ஒருத்தர், இந்த கஸ்மை ஜனன்ற அப்படின்னால அவன் யாருன்னா அவன் தான் பரபிரம்மம். அந்த பரபிரம்மத்துக்கு தான் ஏதோ வாசோ நிவர்த்தன் சுத்தி சொல்லித்தான். அப்படிப்பட்ட யாரோ ஒரு வாக்குகளாலே வர்ணிக்க முடியாதவனான பரபிரம்மம், அந்த பரபிரம்மத்தின் பொருட்டு நமஸ்காரம். அந்த பரபிரம்மம் பரபிரம்மமா இருக்கிறச்ச என்ன விதமான கல்யாண குணங்கள் எல்லாம் உண்டோ அதுல ஒரு இம்மி அளவும் கூட குறையாம தான் எல்லா ரூபத்திலையும் இருக்கான். அப்படிப்பட்ட பரபிரம்மன் தான் விபவத்திலையும் இருக்கா, ஹார்தமாவும் இருக்கா, அர்ச்சாரூபத்திலையும் இருக்கான். அர்ச்சாரூபத்துல பெருமாளை பெருமநாம வந்து சிலாரூபமா பார்க்க கூடாது, பார்த்தாது மகாபாபம். திவ்யமங்கல விக்கிரகம் அது. அப்படிப்பட்ட பெருமாள் அர்ச்சாரூபத்திலே அப்படிதான் அவ்வளோ எல்லா குணங்களோடும் சேர்ந்து இருக்கான். அவன் தான் விபவாவதாரத்திலேயே இருக்கான். ஏன்னா இங்க ராமாயணத்தை சொல்ல போற, ராமாயணத்துல பரபிரம்மத்தை சொல்லிட்டு அந்த ராமன் தான் பரபிரம்மமா வந்திருக்கான் அப்படின்றதுக்கு அவனுடைய கீர்த்தி இருக்க, அவனுடைய பெருமை, அந்த பெருமையை வெளிப்பட்டதான ஒரு இடத்தை காண்பிக்கிறார். எங்கன்னா அகல்யா சாப விமோசனம். பின்னாடிலாம் ஆவது ராமன் பெரிய பையன் ரொம்ப பரமபுருஷன்னு பின்னாடி எங்கேயா கொஞ்சமாவது வரலாம். பாலகாண்டத்துல முத முதல்ல விஸ்வாமித்திரோடு நடந்து போயிட்டு இருக்கான் சின்ன பையன். அந்த வயசு அவருடைய கீர்த்தியை வெளில காமிச்சது அகல்யா சாப விமோசனம். அவன் பரபிரம்மன் தான் அப்படின்றத ஒவ்வொரு காண்டத்திலையும் ஒரு விற்த்தாந்தம் காண்பிக்கிறது. பாலகாண்டத்துல அகல்யா சாப விமோசனம், அதே மாதிரி அயோத்தியா காண்டத்துல அவனுடைய அவன் தான் பரபிரம்மன் காண்பிக்கிறது. அயோத்தியா காண்டத்து கடைசியில அதுவா அரண்ய காண்டத்துல ஆரம்பத்திலே கூட சொல்லாத. இதுல கைகை இல்ல காக்காசுர வித்தாந்தம், பின்ன அரண்ய காண்டத்துல ஜடாயு மோக்ஷம். ஜடாயுக்கு மோக்ஷம் கொடுக்குறான், தன் அறியாமை பெருமாள் சொல்றா மயாஜ்ஞத்தான் கச்சலோகான் யதாசுகம்னு. உத்தமமான லோகத்துக்கெல்லாம் நீ போ, நான் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்ற தன்னை மறந்து அவன் சொல்றான், தான் மனுஷனா வந்திருக்கேன்றத மறந்துட்டு. கிஷ்கிந்தா காண்டத்துல இவன் சாதாரண மனுஷன் இல்லைன்றதுக்கு அந்த ஏழு சாலா மரங்களையும் ஒரே சமயத்துல அடிச்சது. அயோத்தியா காண்டத்துல பாதுகையினாலேயே ராஜ்ய வர்ணம் பண்றது. அரண்ய காண்டத்துல காக்காசுர விருத்தாந்தமும் கிருஷ்ணி இதுவும் ஜடாயு மோட்சமும், கிருஷ்ணிதா காண்டத்துல சாலங்கள், சுந்தர காண்டத்துல அனுமானுக்கு வாலில அந்த தீ படாம இருந்தது அதுக்கு காரணம் ராமனுடைய பிரபாவம்னு அனுமானே சொல்ற. யுத்த காண்டத்துல சமுத்திரத்தை வத்தரிச்சது. இந்த மாதிரி ஒவ்வொரு காண்டத்திலையும் ஒவ்வொரு இடத்துல தன்னுடைய பரமபுருஷத்துவம் காமிச்சுட்டு இருக்க. இதுல முதன் முதல்ல தன்னுடைய பரமபுருஷத்துவத்தை காண்பிச்சது அகல்யா சாப விமோசனம். அந்த சாட்சாத் பரபிரம்மன் தான் இங்க ராமனா வந்திருக்கு. அந்த பரபிரம்மத்துக்கு எப்படி அதனுடைய கல்யாண குணகணங்களும் அதனுடைய கீர்த்தியும் நம்மால வாக்கு கொண்டு சொல்ல முடியாதோ, அப்படிப்பட்ட ராமனுடைய வாக்குகளையும் ராமனுடைய கீர்த்தியும் சொல்ல முடியாது அப்படின்றத காண்பிக்கிறது உத்தரார்த்தமான இந்த ஸ்லோகத்துல. சுராதீசைரக்ஷணகுபித சாபாயுதவது திருஷத்தா துர்ஜாத பிரசமன பதாம்போஜ ரஜசே. அவனுடைய கீர்த்தி இல்ல, அவனுடைய கால் பொடி, காலில் உண்டான அந்த துரோணிக்கு உள்ள கீர்த்தி. சுராதீசன் இந்திரன், தேவர்களுக்கெல்லாம் ஈசன், அவனுடைய ஸ்வைரமான க்ஷணம், ஸ்வைரம் தன் இஷ்டத்துக்கு நடக்கிறது, அப்படி நடந்துதான ஒரு க்ஷணம், ஒரு ஒரு சந்தோஷம், அவன் தன் இஷ்டத்துக்கு நடந்த ஒரு சந்தோஷம். என்னன்னா அவன் கௌதமனா வேகம் போட்டு அகல்யை அனுபவிக்க போனது, அதனாலே குபிதனான ரிஷி, அந்த ரிஷிக்கு என்ன ஆயுதம்னா சாபமே ஆயுதம், அதனால குபிதனான சாபத்தை ஆயுதமாக உடையவனான ரிஷி, அவனுடைய வது அந்த ரிஷி பத்னி அகல்யா, அவளுடைய திருஷந்தா அவளுடைய கல்லான தன்மை, அந்த திருஷத்தை அந்த திருஷத்தினால உண்டான துர்ஜாதம் அந்த கல்லான தன்மை, அதனால அப்படியே யாருக்கும் தெரியாம கல்லாவே இருந்திருக்கா எத்தனை வருஷ காலம். அந்த அவருடைய அந்த சாபத்தை அந்த கஷ்டத்தை பிரசமனம் அதை கோக்கடிக்க கூடியதான பதாம்போஜ ரஜக திருவடி தாமரைகளுடைய தூள், அப்படிப்பட்ட தூளை உடையவனான ராமனுக்கு யாரு தஸ்மை கஸ்மைதன நமகான், அப்படிப்பட்டவான கஸ்மைதன வாக்கினாலே சொல்லி மாளாத பெருமையை உடையவனான ஸ்ரீ ராமபத்ரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு நமஸ்காராத்மகமான ஒரு மங்களம். இங்க அகல்யா சாப விமோசனை எடுத்தது, ராமன் ரொம்ப பால்யாவஸ்தையிலேயே அவனுக்கு அந்த பெருமை உண்டு அப்படின்றத காண்பிச்சு, அந்த பால்யாவஸ்தையிலேயே இவன் நான் பரமபுருஷன் தான் வந்திருக்கேன்றத ஸ்ரீமத் ராமாயணத்துல முதல் முதல்ல காண்பித்து தரக்கூடியதான விஷயம் இது. அதனால அதை எடுத்து காண்பிக்கிறார். இதுதான் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் சாரத்துல கூட சிலாதே ஸ்ரீத்வாதின்னு ஒரு கல்லு எப்படி ஸ்திரீ ஆச்சு, அது அவனுடைய சங்கல்பம் தான், அவனுடைய பெருமை தான் அது, அப்படிப்பட்டவனுடைய பெருமை. அதனால இங்க ராமபிரான் சொன்ன வார்த்தைகள்லாம் இருக்க ஏதோ மனுஷியா இருந்து நாடகத்தில் சொன்ன வார்த்தை இல்லை, பெருமாளுடைய அவதாரம் அப்படின்னா பெருமாள் நடிக்கிறான், அவனுக்கு கஷ்டமா அவன் வந்து பொறுப்பானா, அவனுக்கு கஷ்டப்பட முடியுமா, அவன் துக்க அவன் தான் எப்பவுமே ஆனந்தமா இருக்கக்கூடியவனாச்ச, அந்த பெருமாளுக்கு சீதா வியோகத்தினால துக்கமா காண்பிக்கிறான் அப்படின்னா எவ்வளவு கஷ்டத்தை காண்பிக்கிறான், அதெல்லாம் நமக்காக நடித்து காண்பிக்கிறான் பெருமாள். ராஜ்யா திரம்சா வனே வாசா சீதா நஷ்டா திஜோகதா அப்படின்னு தன்னை லிஸ்ட் எடுக்கிற பெருமாள், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு தெரியுமா, முதல்ல ராஜ்யம் கொடுக்கிறேன்னு சொல்லி அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டான், சொல்லாமே இருந்திருக்கலாம், இல்லடான்னு சொல்லிதான் பிரசாதம் வந்திருக்கும், நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் தான் சொல்லி அரியனமே இருந்தாயை நெடுங்கானம் படரப்போ, அரியனமேல இருந்தாச்சு நெடுங்கானம் படரப்போகு என்றான், ஓடிப்போ காட்டுக்கு போன்னு சொன்னான், உட்காண்ட அல்மோஸ்ட் உட்காண்டாச்சு. அப்படிப்பட்டவன ராஜ்யம் இல்லைன்னு சொன்னார் ராஜ்யா பிரம்சா. சரி அதனால என்ன ஆச்சு, நான் ராஜ்யம் போச்சுன்னா அது மாத்திரம் இல்ல, வனே வாசா காட்டுக்கு போன்னு சொல்லிட்டான், காட்டிலேயாவது சிம்ம கூட சீதா வந்தா நிம்மதியா இருக்கும் அப்படின்னா அந்த சீதையும் போயிட்டான், தூக்கின்னு போயிட்டான், சீதா நஷ்டா ராஜ்யா பிரம்சா வனே வாசா சீதா நஷ்டா, சீதா எங்க போனாலே தெரியல. அந்த சமயத்துல இந்த ஜட்டாயோட மரணம் துஜோகசா, என்னுடைய இந்த சோகம் இருக்க இந்த சோகாக்னி வாஸ்தவமா இருக்கிற அந்த அக்னியே தகிப்பிச்சிடும் அப்படின்ற உத்தராமச்சரிதம் ஒரு நாடகத்துல பவபூதின்ற கவி சொல்றான், துக்க சம்பேதனாயைவ ராமே சைதன்யமாக தந்து, அப்படி இதெல்லாம் பகவான் எப்படி இருக்கிறான்னா இதெல்லாம் நடிக்கிறான், நமக்காக நடித்து காண்பிக்கிறான், அப்படி நடித்து காண்பிக்கிறச்ச தன்னை தெரியாமையே சில இடங்கள்ல பெருமாள் தன்னை பரமபுருஷன் காமிச்சுட்டான். அப்படிப்பட்ட இடங்கள்ல தான் முதல் இடம் இந்த அகல்யா சாப விமோசனம். அதனாலதான் இந்த இந்த விஷயத்தை எடுத்து காண்பிக்கிறார் சுவாமி முதல்லயே. அப்படிப்பட்டதான கால் தூளியை உடையவர், கால் ரஜஸ் இருக்க காலில் உண்டாற பொடி தூளி கால் தூளி, அந்த தூசு அப்படிப்பட்ட தூசு. எப்படின்னா சாப விமோசனமாயிருந்த ஸ்திரீ முனிவருடைய பத்னி, சாபத்தில் இருந்த முனிவர் கல்லாக இருந்த முனிவருடைய பத்னி, அவருடைய சாபத்தை போக்கடிக்கக்கூடியதான கால் தூசி. கால் இவனுடைய கால் தூசிக்கே இந்த பெருமைன்னா இவனுக்கு பெருமை எவ்வளவு. அதனாலதான் அவனுடைய பெருமையை சொல்ல மாளாது என்பதை விடினாலதான் கஸ்மை சனன்னு பதமும் சேர்த்து போட்டது. நமஸ்தஸ்மை கஸ்மை ஜன பவது நிஷ்கிஞ்சன ஜன ஸ்வயம் ரக்ஷா தீக்ஷா சமதிக சமிந்தான யசசே சுராதீசஸ்வைரக்ஷண குபித சாபாயுதவதூ த்ருஷத்தா துர்ஜாத பிரசமன பதாம்போஜ ரஜசே. மூன்று தரத்திலுள்ள மங்களம், வஸ்து நிர்தேசாத்மகம், ஆசீர்வாதாத்மகம், நமஸ்காராத்மகம். இப்படி மூணு தரத்திலையும் இந்த மங்களத்தை சொல்லிட்டு சுவாமி தேசிகன் தனக்கே உள்ள ஒரு ரீதி சொல்ல வந்த விஷயத்த தமிழ்ல ஒரு பாசுரமாகவும் ரெண்டு பாசுரமாகவும் சாதிக்கிறது, தமிழ்ல சுருக்கமாக சொல்றது. ஏன்னா இந்த மணிப்பிரவாள ஸ்டைல்ல சம்ஸ்கிருதமும் தமிழும் கலந்ததான இந்த கிரந்தங்கள்ல சுவாமி தேசிகன் சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் பண்ணி நடுவுள்ள தமிழ் ஸ்லோகம் தமிழ் பாசுரங்கள் அதுவும் முதல்லையும் ஆரம்பத்திலாம் சாதிக்கிற வழக்கம். அந்த ரீதியில தமிழ்ல ஒரு பாசுரத்தையும் காண்பிக்கிறார். ஏன்னா நமக்கு வந்து எப்படி சம்ஸ்கிருதம் முக்கியமோ அந்த மாதிரி தமிழும் முக்கியம். அதனாலதான் நம்ம பெரியவாள்லாம் அவளுக்கு உபய வேதாந்தாச்சாரியான்னு அவளை சொல்றோம். உபய வேதாந்தம் திராவிட வேதாந்தம் சம்ஸ்கிருத வேதாந்தம் ரெண்டு வேதாந்தமும் உடையவன். நாம தமிழ நாம காப்பாத்தின்னு வந்ததே நம்ம பெரியவாள் தான். தமிழுக்கு இவ்வளவு பெருமை கொடுத்ததும் சுவாமி தேசிகன். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல தான் இந்த மாதிரி இல்லாம் தமிழுக்கு பெருமை கொடுக்கிற சுவாமி தேசிகன் மோட்சத்திலையும் தமிழ் தான் பாடிட்டு இருக்கோன்ற பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமே மோட்சத்துல பல்லாண்டு பாடிட்டு இருக்கோம். அங்க போனவா எல்லாம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தமிழ் பாசுரத்துல சாய்க்கிறார். சோகம் தவிர்க்கும் சுருதி பொருளொன்னு சொல்லுகின்றோம் நாகன் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் ஆகண்டலன் மகனாகிய ஆவலி பேரியதோர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே. இந்த வேதங்கள் நாலு வேதம் இருக்க பெருசு பெருசா, இந்த எல்லா வேதத்தினையும் சாரமான ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? நமக்கு எல்லாம் சரண்யன் ஸ்ரீ ராமபிரான் தான். இதான் இந்த ஸ்லோக பாசுரத்துக்கு அர்த்தமே. நமக்கு சரணாகதி கிடைச்சிருச்சுன்னா, சரணாகதி பண்ணியாச்சுன்னா, மோட்சம் கிடைக்கிறதுன்னா, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு துக்கமும் இல்லை, எல்லா சந்தோஷம்தான், ஆனந்தம்தான். அந்த மோட்சம் கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கிற எல்லா ஆனந்தமும் கொஞ்சூண்டாவது துக்கத்தோட மிஸ்ரம்தான், துக்கம் கலந்ததுதான். அதனால எப்ப துக்கம் போகும்னா, இனி மறுபடியும் பிறப்பு இல்லை அப்படின்ற வரையில தான் துக்கம் போகும். பிறந்துட்டே இருந்தமா, நான் மாத்தி மாத்தி பிறக்கிறோம், மரணம் ஜனனம் மரணம் ஜனனம் மாறி மாறி நடந்துட்டு இருக்கு. எத்தனை காலமா நடந்துட்டு இருக்கு? அன்னால் நீ தந்த ஆக்கையின் வழியுறவேன்னு சொன்னோமே, பிரளய காலத்துல முதல் முதல்ல நம்முடைய கர்மத்தை அனுசரிச்சு ஒரு சரீரத்தை கொடுத்தான் பகவான். அந்த சரீரத்தின்படியே நம்ம நடந்துட்டு மேல மேல தப்புகள் பண்ணிட்டு அதுக்கு மேல வேற ஒரு சரீரம் வேற ஒரு சரீரம்னு இதுவரைக்கும் எத்தனை ஜென்மம் எடுத்தோம்னு தெரியல. முன்னாடி கிருதயுகம் போயிருக்கு, திரேதாயுகம் போயிருக்கு, துவாபரயுகமும் போயிருக்கு, கலியுகத்துல 5124 வருஷம் போயிருக்கு. இப்போ இத்தனை வருஷமா நாம இங்க உட்கார்ந்துருக்கோம் பிரபத்தி அந்த காலத்திலேருந்து. எத்தனை ஜாதி, எத்தனை எத்தனை விதமான ஜாதியில பிறந்திருப்போம், எத்தனை விதமான வர்ணங்கள்ல பிறந்திருப்போம், எத்தனை விதமான ஜீவராசிகள்ல பிறந்திருப்போம் தெரியாது நமக்கு. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் தான், மறுபடியும் மறுபடியும் பிறக்கிறோம் வரக்கிறோம். இதே ஒரு பெரிய கஷ்டம். இந்த துக்கம் போகணும் அப்படின்னா என்னன்னா மோட்சம் தான் வரணும். அந்த மோட்சம் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொரு சாஸ்திரத்துல ஒவ்வொரு மாதிரி விஷயம் சொன்னா, தத்துவஞானத்தால மோட்சம்னா தத்துவ நையாயிக்காள், இல்ல நான் வந்து ஒண்ணுமே பண்ண வேண்டாம் தானாவே மோட்சம் கிடைக்குங்கிறா சாங்கியால், புருஷன் ஒண்ணும் பண்ண வேண்டாம் பிரகிருதி தானாவே விலகி போயிடும் அப்படின்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நாம வந்து அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சிருந்தாலே போறோம் மோட்சம், அது ஜீவ காலத்துல தான் வேற அப்புறம் ஐக்கியமா போடுவோம் அப்படின்னு மோட்சம் சொல்ற அத்வைதிகள். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மோட்சம் சொல்றச்ச, எது மோட்சம் அப்படின்னா நமக்கு நித்திய விபூதி தான் மோட்சம், வைகுண்டம்ன்ற ஒரு. ஏன்னா தத் விஷ்ணோகோ பரமம் பதம் அப்படின்ற உபநிஷத்து, அந்த விஷ்ணுவினுடைய பரமமான ஸ்தானம், விஷ்ணுவினுடைய ஸ்தானம் அப்படின்னா விஷ்ணுவே மோட்சம் இல்ல, விஷ்ணுவினுடைய ஸ்தானம் தான் மோட்சம் அப்படின்னு சொன்னபடினாலே விஷ்ணு வேற அந்த ஸ்தானம் வேறன்ற நமக்கு தெரியறது. அந்த மோட்சத்துக்கு போனோம்னா நமக்கு ஆனந்தம் தான். அதுக்கு போறதுக்கு என்ன வேணும்னா நமக்கு பெருமாடத்துல சரணாகதி பண்ணணும். அப்படி சரணாகதி பண்ணி நாம இன்னைக்கே கேட்டா பெருமாள் ஓகேன்றுவான். இன்னைக்கே நமக்கு என்னால இங்க சம்சாரத்துல இருக்க முடியல, இன்னைக்கே எனக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்த்த பிரபத்தி பண்ணமானா, ஆர்த்தம்னா துக்கிதன் அர்த்தம், துக்கிதனால ஒரு பிரபத்தி பண்ணான்னா என்ன இன்னைக்கே திருவிழி சேர்த்துக்கோன்னு அந்த ஆர்த்தி அந்த துக்கமானது உண்மையாக இருந்ததானால் பெருமாள் உடனே திருவிழி சேர்த்துருவான். அவன் காத்துட்டு இருக்கான் என்னைக்கு திருஞ்சி நாம வரப்போறோம்னு. ஆனா நாம படுறதெல்லாம் திருத்த பிரபத்தி. ஏதன் தேகார்த்தானேமாம் தத்பாதம் பிராபய ஸ்வயம்னு, இந்த தேகத்தினுடைய முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தேக அவசானத்தில் தேகத்தின் முடிவில் நீ உன் திருவடியை என்ன சேர்த்துக்கோன்னு நாம பிரார்த்திக்கிறோம். அது வரைக்கும் உள்ள கஷ்டத்தை பிராரந்தத்தை நாம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு விதமான கஷ்டமும் இல்லை, அப்புறம் இருக்கிறது பூரா ஆனந்தம் தான் அப்படின்னு. அப்படி ஆனந்தம் இருக்குன்னா ஒரு தரத்திலும் சுகம் துக்கம் இல்லையே. அதனாலதான் சோகம் தவிர்க்கும் நம்முடைய சகல விதமான துக்கங்களையும் போக்கடிச்சிடும். அப்படிப்பட்டதான ஒரு பொருள், ஒரே ஒரு விஷயம், அது எதுண்டே பொருள், சுருதி பொருள், ஸ்ருதி ஸ்ருதி தான் சுருதின்னு வந்திருக்கு. ஸ்ருதியில சொல்லப்பட்ட ஒரே ஒரு பொருள் அது என்ன தெரியுமா, அத சொல்ற கேட்டுக்கோம். சுருதி பொருள் ஒன்று சொல்லுகின்றோம், என்னன்னா நாதந்தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம். நாதந்தனக்கும் கஷ்டப்பட்டு இருந்தது அந்த கஜேந்திர ஆழ்வான், நாகன்ற சந்தத்துக்கு யானைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த கஜேந்திர ஆழ்வான் முதல காலை பிடிச்சிருந்து முதல உள்ள இழுக்கிறது, யானை வெளியில இழுக்கிறது, இந்த மாதிரியே பல வருஷங்கள் நடந்துருக்கு. பல வருஷங்களா இந்த பிரயத்னம், யானை வெளில காலை இழுக்கிறதுக்கும் முதல்ல உள்ள காலை இழுக்கிறதுக்கும் யானை உள்ள இழுக்கிறதுக்கும் இந்த மாதிரி அவாறு காலை பிடிச்சிட்டு யானை பல வருஷமா தன்னுடைய சக்தியை நம்பி நம்பி அதுவே ட்ரை பண்ணிட்டு அதுவே முயற்சி பண்ணிட்டு அது முடியாத போது கடைசியில தான் அது ஆதிபூரமேனு கூப்பிட்டுதான் அப்புறம் பகவான் ஓடி வந்தான். அதாவது அது சரணாகதி பண்ண போது தன்னுடைய பிரயத்னம் தன்னால ஒண்ணும் இல்லைன்னு தன்னுடைய ஆகிஞ்சன்யத்தை சொல்லி அது ஆதி மூலமே என்னால முடியல நீதான் காப்பாத்தணும்னு சொன்ன போது ஓடி வந்தானோ இல்லையோ, அந்த நாகந்தனுக்கும் கஜேந்திராழ்வானுக்கும் ஏதோ அந்த மாதிரி அந்த ராகன்றது ஏதோ ஒரு தேவதா விசேஷம் அங்கேருந்து வந்தது அவர்களுக்கு தான் சரணன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நாகம்ன்ற சப்தத்துக்கு சொர்க்கம்னு ஒரு அர்த்தம் உண்டு, சொர்க்கத்துல உள்ளவர்கள் தேவர்களை அந்த சொர்க்க சப்தத்தினால சொல்றது. அதனால தேவர்களுக்கெல்லாம் இவன் தான் சரணாக சரணமடைய வேண்டியவன், இவன் தான் உபேயம் அடையப்பட வேண்டிய வஸ்து. நாகந்தனுக்கும் தேவர்களுக்குன்னா தேவர்களுக்கு மாத்திரம் இல்ல அப்படின்னு அர்த்தம் சொல்ல, தேவர்களுக்கும் அர்த்தம் பண்ணலாம். இப்ப தேவர்களுக்கு மட்டும்தான் இல்ல, சாதாரண மனுஷியாளுக்கும் உண்டு. இராக்கதற்கும் சாதாரண மனுஷன் இல்லப்பா, ராட்சசனா இருக்கான அவனுக்கும் இவன் தான் சரணம். ராட்சசர்களா இருந்தா விபீஷன் ஆழ்வான், அந்த விபீஷனுக்கு இவன் தான சரணா இருந்தா. அதுக்கு முன்னாடி ராட்சசர்களா இருந்த ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு அவெல்லாம் இவனையே நினைச்சிட்டு இருந்தா. ராவணன் கும்பகர்ணன் பின்னாடி சிசுபாலன் தந்தவக்ரன் இந்த மாதிரிலாம் இவாள்லாம் பெருமாளையே நினைச்சிட்டு இருந்தவா. அந்த ராட்சசர்களுக்கும் அவர்களை ரிபிஷு ஹிததே நிகதேரேவ ஹிததா அப்படின்ற சுவாமி தேசிகன், சத்ருக்களை கொல்லுவதே அவர்களுக்கு ஹிதம். ஆனால் அவளுடைய சரணாகதியும் பெருமாள் ஏற்றுட்டு இருக்கான், அவளாம் முன்னாடியே பண்ணிட்டான், சரணாகதி பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கான். அந்த மாதிரி அதுவா ராக்கதற்கும் விபீஷணருக்கும், விபீஷன் ஆழ்வான் அவன் வந்து பேருதான் ராட்சசன், ராட்சச சேஷ்டிதான் பேருதான், அவன் ராட்சச குலத்துல பிறந்தா ஆனா அவனுடைய குணம் அப்படிப்பட்டது இல்லையே. அது தவிர அதெல்லாம் அந்த காலத்துல பெருமாள் சேர்த்துட்டான், நமக்கெல்லாம் உண்டா அப்படின்னா நமக்கும் அவன் தான் சரண். நாகந்தனக்கும் ஈராக்கதற்கும் நமக்கும் சரணாம், நமக்கும் அவன் தான் சரண் அப்படின்னா நமக்கு அவன் சரணா இருப்பானா? நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கோம், எங்கேயாவது போய் சமுத்திர ஸ்நானம் பண்ணி மாசி மகம் சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டு இனிமே பாபங்கள்லாம் ஒழிச்சாச்சு அப்படின்னா உடனே அடுத்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சிடும், புது அக்கௌண்ட் புதுசு புதுசா பாபங்களை பண்ண ஆரம்பிச்சிடும். எத்தனை பாபங்கள், தெரிஞ்சே பண்ற பாபங்கள் எத்தனை, நம்ம தெரியாம பண்ற பாபங்கள்லாம் நமக்கு ஒத்துக்காது, நம்ம சரணாகதி பண்ணியாச்சுன்னா ஒத்துக்காது, நம்மள நம்ம கிட்ட சேராது. தெரிஞ்சு பண்ற பாபங்கள் தான் எத்தனை எத்தனை இருக்கு. அப்படி மகா அபராதியான நம்மளா இருக்கோமே, நம்மளை போய் பெருமாள் சேர்த்துப்பானா அப்படின்னு ஒரு சம்சயம் வரும். அதுக்குதான் மூணாவது பாதத்துல சுவாமி தேசிகன் பயில் சாய்க்கிறார் உத்தரார்த்தத்துல, ஆகண்டலன் மகனாகிய ஆவலிப்பு ஏறியவோர் காகம் பிழைத்திட கண் அழிவே செய்த காகுத்தனே. ஜெகன்மாதா லோகமாதா பிராட்டி, அந்த பிராட்டிட்ட போய் தப்பா நடந்தானே அந்த காகாசுரன் ஜெயந்தர், அவன் யாரு? ஆகண்டலன் மகன், அவன் யாரு? அப்பாவோட புள்ள. இதுக்கு முன் பாசத்துல தானே சொன்னோம் இந்திரன் அகல்யாயிட்ட போனான்னு, அப்பா புள்ள குட்டி 16 அடி பாயும் இல்லையோ, தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயும்னு. அவன் ரிஷி பத்னிட்ட போனா இவன் நேர லோகமாதா கிட்டயே போயிட்டான். அப்படிப்பட்ட லோகமாதா கிட்டயே அபசாரப்பட்டவன், அவளையே தப்பான கண்ணோட்டத்துல பார்த்தவன். ஏன்னா கொழுப்பு ஆவலிப்பு ஏறியவோர், அவனுக்கு நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டா அப்படின்னு ஒரு கர்வம் கொழுப்பு. அதனால நம்ம இந்திரனுடைய புத்திரன் நம்மளை யாரும் என்ன பண்ணுவான்னு அந்த காகம் சாட்சாத் ஜெகன் மாதா கிட்டயே இப்படி தவறா நடந்துட்ட போது அது என்ன பண்ணிட்டுன்னா, பெருமாள் பிராட்டிய தவறா நடந்து ஸ்தனத்தை அவளுடைய ஸ்தனத்துல காயத்தை ஏற்படுத்திருச்ச, அங்கிலேந்து வந்த ரத்தத்திலால பெருமாள் கண்ணு முழிச்சு யாருன்னு பாக்கிறார். யாரு இப்படி பண்ணதுன்னா பிராட்டி வந்து காமிச்சு கூட கொடுக்கலையா, ஆனா பக்கத்துல காகத்தை பார்த்துட்டு அந்த காகத்தோட துண்டத்துல அந்த நுனியில ரத்தம் இருக்கிறதையும் பார்த்துட்டு இவன் தான் அப்படின்ன உன்ன பெருமாள் புரிஞ்சுட்டு அவனுக்கு ஒரு தர்ப்பமே பிரம்மாஸ்திரம் ஆயிடும். அப்படி தர்ப்பத்தையே பிரம்மாஸ்திரமா அனுச்சு அந்த காகமும் த்ரீன்லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதா, மூணு லோகமும் சுத்திட்டு ஐயோ ராமனுடைய அஸ்திரமா ஓடிப்போ ஓடிப்போன்னு எல்லாரும் அவனை கைவிட்டு வேற வழி இல்லாம நேர பெருமாள் திருவடியிலே வந்து விழுந்தது. அது விழுந்த கூட தெரியல, கனாபினன் மாறி விழுந்துதான். பிராட்டி தான் அதை பிடிச்சு பெருமாள் திருவடி நோக்கி அந்த தலை இருக்கும்படி மாத்தி போட்டாலாம். அப்படி காகம் வந்து சரணாகதி பண்ண போது அப்ப கூட அவனுக்கு ஒரே ஒரு பிரம்மாஸ்திரம் வேற வழி இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு தட்சிண சிக்ஷ ராமனுடைய அஸ்திரத்துக்கு ஒரு இது கிடைச்சாலும் என்ன பண்றதுன்னா அவனுடைய ஒரே ஒரு கண்ணை பறி கொடுத்துதான். ஏன் அப்படி பெருமாள் அவனை சிக்ஷிச்சார், பிராட்டி பக்கத்துல இருக்காளே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகான்னு சொன்ன அவளை போய் அப்ப சிக்ஷிக்கலாமா அப்படின்னா ஹிதமிது ஹினஸ்திஷ்ம நயனம்ன்ற வேதாஸ்திரத்துல அதான் அவனுக்கு ஹிதம். இல்லன்னா இங்க பண்ண தப்ப ஏதாவது ஒரு சிக்ஷை கிடைக்காம இப்ப விட்டுட்டான்னா சரி, இந்த மாதிரி இன்னொரு இடத்துல தப்பு பண்ணா கூட எங்கேயாவது ஒரு ரிஷி பத்னிட்ட போய் தப்பு பண்ணிட்டான்னா அந்த ரிஷிகள் எல்லாம் கோச்சுருவாளே சபிச்சிருவாளே, அந்த மாதிரி இன்னொரு தடவை இவனுக்கு சாபம் கிடைக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவனுக்கு ஒரு சின்னதா ஒரு லகு சிக்ஷை கொடுத்தாராம் பெருமாள். அவனுக்கு ஒரே ஒரு கண்ணு போச்சு. அதனாலதான் ஆவலிப்பு அவன் கொழுப்பு அவனுடைய சுவாவம் பெருமாளுக்கு தெரியும், அதனாலதான் ஆவலிப்பேரியவோர் அப்படின்னு பதம் போடுறேன். ஆவலிப்பேரியதான அந்த காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகத்தனே, அவனுடைய பிராணனை தேடிட்டு என்ன பிராணனை காப்பாத்துன்னு வந்தான். அவனுக்கு ஒரே ஒரு கண்ணை மாத்திரம் போக்கடிச்சு அவனுடைய கொழுப்பையும் போக்கடிச்சு அப்படி ஒரு காகுஸ்தன் கருணாமயமூர்த்தி அவன்தான் நமக்கு எல்லாருக்கும் சரண். அப்படிப்பட்டதான காகாசுரனையே பெருமாள் ரட்சிச்சானே, அவனுடைய சரணாகதியே ஏத்துண்டானே, நம்மளை எவ்வளவு பாபம் பண்ணிருந்தாலும் நம்ம சரணாகதி ஏத்துக்க மாட்டானா அப்படின்றது இங்க துணிக்கிற பொருள். அதனால சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் என்று சொல்லுகின்றோம். நாகந்தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம். ஆகண்டலன் மகனாகிய ஆவலிப்பேரியதோர் காகம் பிழைத்திட கண்ணழிவே செய்த காகுத்தனே. இந்த பாசுரத்திலையும் ராமபிரான சொல்லி சரணாகதியும் சொல்லி இதுதான் இந்த கிரந்தத்தினுடைய பிரதிபாத்தியமான காண்பிக்க இந்த கிரந்தத்தில் சொல்லப்படக்கூடியதான விஷயம் இதுதான் அப்படின்றத இந்த பாசுரத்துல காண்பிச்சிருக்க. இதுக்கு மேல ஒரு பாசுரம் சொல்லி அதுக்கப்புறம் தான் கிரந்தமே ஆரம்பிக்கிறது. அப்புறம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.